கல்லாங்கோலே மஜிலி மாஞ்சானுலே துண்டா வெட்டி விட்டு சர்மாருதானமாலே சுருக்கா சுடா இருப்போம் நெருக்கொந்தான் இருப்போம் எங்கடா பத்திக்கு நான் ஒரு முன்ன நாங்க நிப்போம் பண்ணு ஒரு போனு நூத்து ஒன்ன வானு நெருப்புலதான் சீனா போட்டும் சீமா பயிருமானு காக்க நோண்டா உயிர அணைக்க நோண்டா பயர எரிய விட்டு பாக மாட்டோம் ஜனங்களோட வயிற அதுப்பா துடுப்பா மச்சான் இருப்பா சிரிப்பா பொறுப்பா இருப்பா அதுப்பா துடுப்பா மச்சான் இருப்பா சிரிப்பா பொறுப்பா இருப்பா கலாங்கோலே மஜிலி மாஞ்சானுலே துண்டா வெட்டி விட்டு சர்பாருப்பா நம்மாலே சுருக்கா சுடா இருப்போம் இருப்போம் தான் இருப்போம் எங்க நான் பத்திக்கு நான் ஒரு முன்ன நாங்க நிப்போம் ஜோக்கா இல்லாம சோக்கா தான் இருப்போம் பிசிறு இல்லை எங்க ருத்துரா பக்கா பசங்க தொடவே மாட்டோங்க தம்பு பானு சரக்கு பாட்டுல எங்களை மயக்க குயினா இருக்க தேவையில்லை மனச மயக்கும் மைனா போதுமே ஜோரா கலக்கும் எங்களுக்கு எல்லை இல்லை தடுப்பு உடுப்பா மாறி போகுமே மறைச்சா இடுவாங்க சிரிச்சா இடுவாங்க கருக்கு கல்லாங்கோலே மஜிலி மாஞ்சானுலே துண்டா வெட்டி விட்டு சர்பாருப்பா நம்மாலே சுருக்கா சுடா இருப்போம் நெருக்கம் தான் இருப்போம் எங்க நான் பத்திக்கு நான் ஒரு முன்ன நாங்க நிற்போம் உண்மையான பாசம் நேர்மையான நேசம் நம்பி வந்த யாரையுமே பண்ணதில்ல மோசம் அது பாத்துப்பா பொறுப்பா இருப்பா அதுப்பா துடுப்பா சிரிப்பா பொறுப்பா இருப்பா இருக்கு கல்லாங்கோலு மஜிலி மாஞ்சானுலு கருக்கு கல்லாங்கோலு மஜிலி மாஞ்சானுலு கருக்கு கல்லாங்கோலு